இந்த நூல் பிறந்த கதை. மோட்ச பயணம் ஆங்கில நூலை எழுதிய ஜான் பனியன் இங்கிலாந்து நாட்டில் 1628 ஆண்டு நவம்பர் மாதம் 30 தேதி பிறந்தார். இவர் அதிகமாக கல்வி கற்கவில்லை. இவர் தனது இளம் வயதில் பாராளுமன்ற படையில் பணிபுரிந்திருக்கிறார். இவர் பெட்ஃபோர்ட் என்ற இடத்தில் வசித்தார். 1653 ஆண்டு இவர் பாப்டிஸ்ட் சபையில் சேர்ந்ததிலிருந்து இவருடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது. 1655 இவர் தனது பிரசங்க ஊழியத்தை துவங்கினார். இவர் அனுமதி இல்லாமல் பிரசங்கம் செய்தார் என்பதற்காக 1660 நவம்பர் மாதத்திலிருந்து தொடர்ந்து 1672 ஆண்டு ஜனவரி வரையில் சிறையில் அடைக்கப்பட்டார். இடையில் ஒரு சில வாரங்கள் தவிர 1675 ஆண்டு இவர் பெட்ஃபோர்ட் சபையின் போதகராய் மாறினார். ஆனால் பொது இடத்தில் பிரசங்கித்தார் என்பதற்காக அதே ஆண்டு மார்ச் மாதம் அவர் மறுபடியும் கைது செய்யப்பட்டார். 6 கழித்து அவர் விடுவிக்கப்பட்டார். 1676 ஆண்டு சிறையில் வைத்தே ஜான் பனியன் மோட்ச பயணம் நூலை எழுத துவங்கினார். இதன் முதல் பகுதி 1678 இரண்டாம் பகுதி 1684 ஆண்டிலும் வெளியிடப்பட்டது. இதுவரை எழுதப்பட்டதிலேயே மிக சிறந்த உருவக நூலராக இந்த நூல் போற்றப்படுகிறது. வேதாகமத்தை போலவே இந்த நூலும் உலகின் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஜான் பனியன் இந்த நூலை தவிர மேலும் அநேக நூல்களையும் பிரசங்கங்களையும் எழுதியிருக்கிறார். இவர் இறையியல் கல்வி பெறாவிட்டாலும் வேதாகமத்தை நன்றாக அறிந்திருந்தார். தனது சொந்த வாழ்க்கை அனுபவங்களை அவர் ஒரு நூலாக எழுதியிருக்கிறார். இது மற்றவர்களை மனந்திரும்புதற்குள் வழிநடத்தும் சிறந்த நூலாக இருக்கிறது. இவர் பல இடங்களில் சென்று பிரசங்கம் செய்திருக்கிறார். லண்டன் மாநகருக்கு இவர் சென்றிருந்த போது கடுமையான சளி காய்ச்சலினால் அவதிப்பட்டார். 1688 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31 நாள் ஸ்னோ ஹில் என்ற பகுதியில் இருந்த தனது நண்பரின் வீட்டில் பலருக்கும் மோட்ச பயணத்தில் வழிகாட்டிய இவர் மோட்சத்தை சென்றடைந்தார். இவரது கல்லறை லண்டனின் பர்ன்ஹில் ஃபீல்ட்ஸ் என்ற இடத்தில் இருக்கிறது. ஜான் பனியன் பார்ப்பதற்கு கடுமையானவராக தோற்றமளித்தாலும் சாந்தமாக பேசக்கூடியவர், பழகுவதற்கு இனிமையானவர். அவர் தாழ்மையான குணம் கொண்டவராக இருந்தார். இவருக்கு மேரி, தாமஸ், ஜோசப், சாரா என்ற 4 பிள்ளைகள் இருந்தார்கள். இவருடைய துன்ப நாட்களில் உறு துணையாக இருந்த மனைவி எலிசபெத் இவருடைய மறைவுக்கு பிறகு 1692 ஆண்டு மோட்சத்தை சென்றடைந்தார்.